بسم الله الرحمن الرحيم. طيب نو دارين درس أخذنا ما وبل لا لم لا هذا كان قبل تخفيف إن وأن ولكن وكأن. طيب ماذا يعمل في إن إذا خففت؟ أكثر لا يعمل إن أكثر لا يعمل وإن كان يعمل لابد لما الفارقة أيوة فارقة بينها وبين pour différencier entre إن لا تنظر pour différencier entre نعم إن نفي النفي نعم وأن أن على السيل إذا خففت زي كل الشروط تسلا بي دمير شاء سي دمير مفرد غايب ولكن لابد يكون محذوف أي نعم أن يكون محذوفا وكذلك يعني الشرط أن يكون خبر وجملة وكأن كأن وجب لكن وجب وكأن كأن أيوة كأن ماذا يحصل إذا خففت؟ باقي العمل. طيب لا باقي عمل. وكذلك يجوز أن يضاف اسمها ولكن دائما لا تعمل طيب الآن ندخل في باب لا التي لنفي الجنس وقد أخذنا في الممتع والآن سيأتي بأشياء جديدة لا التي لنفي الجنس فهي من مما يعمل عمل ليس تمام أو إن بل ليس عفوا إن لأن تنصب الاسم تمام وترفع الخبر أليس والعكس فهذه تعمل عمل إن وأخواتها. قال فصل أما لا التي لنفي الجنس فهي التي يراد بها نفي جميع الجنس على سبيل التنصيص يعني عندك جنس من أشياء est-ce que tu utilises la tous les éléments de cette de ce genre sont éliminés فأنت تقول لا رجل في الدار aucun homme dans la maison aucun homme dans la maison لا ولد في الدار il n'y a pas d'enfant dans la maison aucun enfant dans la maison شروط عمل لا التي لنفي الجنس لن شروط عملها قال وتعمل عمل إن وتنصب الاسم وترفع الخبر بشرط donc là c'est pas مطلقا c'est avec des شروط أن يكون اسمها وخبرها نكرتين هذا كان مر بنا d'accord إذا كان المعرفتين بطل العمل يوم ما تعمل وأن يكون اسمها متصلا بها أي أن يأتي اسمها مباشرة بعدها مثلا تقول كما ذكرنا لا رجل في الدار لا رجل في الدار لو قلنا لا في الدار رجل ما تعمل لماذا توسط بين اسمها وبينها الخبر كلاس مولات على جبه Ça, on l'avait déjà pris la dernière fois. Dans, du moins, dans un moment. Quand elle est aksam ismiha wa ahkamuhu. Comment est son ism et ses règles. Fa'in kana ismuha mudafan ou mushabbahan bil mudaf fa'wa mu'arabun mansoubun. Quand même, On l'avait pris déjà. C'est quoi le mudaf? Le shabiyya bi mudaf. Misal zalika, la sahib ilmin mamkoutun. La sahib ilmin mamkoutu. Huna la, nafil jins. Sahib ismu la. Mansoub. Warabatu nasbi al-fatha. Azaira al-akhirihi. Wa mudaf. Ilmin mudaf ilayhi. Wa mamkoutun khabar. Ça c'est le misal avec le mudaf. Wala toli'an jabalan hadirun. Wala toli'an jabalan hadirun. Founa la, il n'a fait le jins. Toli'an, ism la, mansoub. Jabalan, ma'arab jabalan. Mayrab Jabalan. Nasit? Tamiz. Oh. Attends, moi je t'ai fait un truc sur le tamiz, comment tu es dans le tamiz partout. Maful bihi. Toli an ism fa'il. Yamel amel fia. Toyib la toli an Jabalan hadirun. Fa Jabalan maful bihi de toli an. Et hadirun khabar. Aïe, fada wa el shabib moudaf. Il vient mansoub avec le tanwin. L'autre moudaf, il vient mansoub sur tanwin parce qu'il est moudaf. Le tanwin, ma fi moudaf, ma fi tanwin. El moudaf, lisa fi tanwin. Et là, c'est un moudaf nakira parce qu'il est moudaf à nakira. Quand on a « sahib ilmin » Moudaf il est chef, il est rutbati, comme on l'a appris. Donc le moudaf qui a été qui est moudaf à un akira, c'est un akira, mislou. Qala wa mushabbah bil moudaf huwa ma tassala bihi shay'un min tamam ma'na. Min tamam ma'na. Wa zakara fi ta'liq سواء كان ذلك شيء مرفوعا به نحو لا قبيحا فعله محمود. Regarde bien, لا قبيحا فعله محمود. لا نفي الجنس. قبيحا اسم لا ما يعرب فعله كل مرفوع. Alors on a pris لا طلع عن جبلا تمام حاضر. Aïe, Arsène, tu vas faire. Mahmoud, c'est khabar de la. Aouman souban, comme dans l'exemple du kitab, mais il en cite un autre. La ta'i'an rabbahu nadimun. On a ma fiche quelle. Tamam, rabbahu, c'est ma foulbi de ta'i'an. Aou jarran ou majrouran kazarik. Mouta'alekan bih, nahu, la amilan bil Qur'ani ghafilun. لا عامل بالقرآن غافل فعاملا اسم لا وبالقرآن جار مجهور متعلقان به وغافل خبر حتى ظرف مثلا لا comment dire لا جالسا تحت الشمس مثلا Moustarihun. Qui s'assoit sous le soleil, généralement, il se fatigue. Fatakul. La jalisan tahta al-shamsi. Tamam. Falaoun tahta dharf. Ma muta'alak bimada? Jalisan. Jalisan. Fa'adhi l'ahkam fil mudaf ou l'shabih fil mudaf. Il est mansoub. D'accord? Mansoub. Ou en kanas muha mufradan بني على ما ينصب به ولو كان معربا تمام يبنى على ما ينصب به son signe de l'irab dans le nasb deviendra ce sur quoi il va être mebni ونعني بالمفرد هنا وفي باب النداء ما معنى المفرد هنا ما ليس مضافا ولا شبيها بالمضاف وإن كان مثنى أو مجموعا تمام فهنا المفرد ليس كالذي تعلم اصلا c'est pas dire un singulier c'est à dire tout ce qui est pas مضاف ولا شبيه بالمضاف même si c'est un pluriel هو مصنع بعدين اظن انه مو موجود طيب فهذا هو المفرد فإن كان مفردا أو جم تكسير بني على الفتح تمام نحو لا رجل حاضر هنا رجل ما يعربه اسم لا مبني على الفتح في محل في محل في محل ماذا سواء قاعد التعليق في محل ايش ال لا با ديفيكولتي في محل سي كو العمل ده لا نصب في محل نصب حاضر خبر ذا سي مبني لكن هو في محل سي با علامات النصب وحاضر خبر ذا سي ليكزامبل افيك ان سانغولير ولا رجال حاضر نفس إعراب ولا رجال حاضر قال وإن كان مثنى أو جم مذكر سالما بني على الياء نحو لا رجلين في الدار لا اسم مثنى مبني على ماذا على الياء في محل نصب وفي الدار خبر ولا قائمين في السوق نفس الشيء قائمين اسم لا مبني على الياء في محل النصب وإن كان جمع مؤنث سالما بني على الكسر نحو لا مسلمات حاضرات وقد يبنى على الفتح شيء جديد لأن علامة النصب في الجمع المؤنث سالم ما هو كسرة donc tu vas dire comme dans l'exemple لا مسلمات حاضرات فلا مسلمات اسم لا مبني على الكسر في محل نصب نصب وذاك يبقى التنوين سكي مبني et tu peux dire la muslima ta là c'est un cas dans lequel tu peux mettre une fatha sur un jam mouanath salim les exceptions يجوز وجها في هذا الباب طيب ثم قال احكام لا اذا تكررت يسخ بيت هذا قد اخذناه فاذا تكررت لا نحو لا حول الا عفوا ساتي بشيء جديد في هذا لا حول ولا قوه جاز في النكره الاولى الفتح والرفع اذا قلت لا حول ولا قوه طيب يعني الا بالله يجوز في النكره الاولى اي حول يجوز الفتح Ou le raf. Non, parce qu'il se peut que ce soit raf avec un waou, si c'est un jamuzakar salim, mathalan. Il y a juste le fatah, qui est même lié à la fatah, ou même ébni à la alamat ma yunsabu bihi fil nasb. Ça aurait été autre chose que. Ça aurait été une chose qui est mansoub pas autre que la fatah, ça n'aurait pas été une fatah. Et tu peux dire également la haoulou. A la maza, à la anha, ma ta'amel. Ça veut dire que là, le haoulou, ça veut dire quoi, son arabe? Mobtada. Et le culte à la haoula, ce qui est ma'alouf, ism la, m'abni à la fat, fi mahal nazm. Mobtada. فإن فتحتها maintenant si jamais tu mets le mot hawla مفتوح يعني مبني جاز في الثانيه اي ياتي بعد الواو لا سي قوه في ثانيه ثلاث اوجه la droite trois choses si tu dis la hawla Eh bien, la kuwata, il aura trois wajh. Al-fathu, wal-nasbu, wa-raf'u. Tu peux dire la hawla wa la kuwata illa billah. Wa la kuwata. Voyez, là, ça va être quoi, kuwata? Même dit, la fath, ismla. Wal-nasbu. La hawla wa la kuwatan. Wa la kuwatan. Alayna munsub. Ala annahu mansub. Pourquoi? Parce qu'il est ma'touf de hawla. Wa hawla fi mahal nasb. Donc le ma'touf, il va prendre son i'rab. Donc il va être mansub. La hawla wa la kuwatan. Tu vas dire comme ça. Wa raf'. على ماذا؟ أيوة لا حول ولا قوة وهذا على المبتدا تمام؟ que le deuxième là ما تعمل لا حول ولا قوة. Donc ça c'est dans quel cas si jamais tu mets حول مفتوح تمام؟ le قوة derrière tu pourras mettre وَجْ الْفَتْح أو مَا يُنْصَبُ بِهِ الْبِنَى النَّصْبُ وَالرَّفْعُ. قَالَ وَإِنْ رَفَعْتَ النَّكِرَ الْأُولَى تُجِي لَا حَوْلٌ جَازَ فِي النَّكِرَ الثَّانِيَ وَجْهَانِ الرَّفْعُ وَالْفَتْحُ. Si tu dis la haouloun, en disant que c'est un moutada, fakouwa, il y aura deux dialogues que tu peux faire. Soit tu veux dire la haouloun ou la kouwatoun, alana ou moutada, ou la haouloun ou la kouwata, alana ou ism la, même ni à la fatra fi mahal nasb, alana ta'mel. La haouloun ou la kouwatan ou tout. لا سي لا حول ولا قوه او ولا قوه لا با لا قوه الفتحه. Tu peux pas dire قوه parce que celui qui est avant il est marfou. Donc il va pas être marfou, il va être marfou على انه مبتدا. ايوه اما مبني وان مبني على اسم لا تعمل او معرفوع على انه مبتدا. وإن عطفت على اسم لا ولم تتكرر لا وجب فتح النكرة الأولى وجاز في النكرة الثانية الرفع والنصب نحو لا حول وقوة وقوة. Donc si jamais tu fais un عطف sur le اسم de لا et que ce لا ne se répète pas, là le لا tu ne répètes pas comme dans l'exemple. Donc là, tu vas dire soit quoi? Soit une fatha, mabni. Tamam. Afwan, soit il va être marfou. Ou soit il va être mansoub. Ala madha? Tu vas dire la hawla wa quwwatun. Ou la hawla wa quwwatan. Quand tu dis la hawla wa quwwatun, y'arab quwwatun, c'est quoi là? Il est ma'touf. À la mahal maza de là, il est ma'touf. Pourquoi il va être marfour? Il est le marfour qui est devant lui. Voilà, ça c'est la chose, la subtilité. C'est que la hawla, le la avec son ism ensemble, les deux ensemble, fait mahal raf et ptida. Les deux ensemble. Donc là, il sera ma'touf sur quoi? Sur le mahal de la hawla. Et non pas ma'touf sur hawla tout seul. Donc la hawla fi ma comme les petits da. Et si jamais tu dis wa quwwatan, il sera ma'touf ala madha? Ala hawla fara. Ala mahal hawla kil nasb. Fahmt hada? C'est un peu ça s'emmêle un peu mais en vrai c'est facile à comprendre. Tata je pourquoi tu ne rattab? Barquatan, c'est. Barquatan qui est ici, il est partout à la houla. La thanie, là. Où est le marteau à la. Quatan, le marteau à la mahal, houla. Houla, d'accord. Celui-là, il est des deux. Et Quatan, il est marteau à la mahal, la houla, ma'abad, ensemble. Voilà, c'est pour mieux, comme il y a cette mas'ala de takrar la et du atf, ça n'a qu'il faut là, inshallah. Rakiz, j'ai dit la hada, ma ou assemble, qui n'y a t'aige, pour que t'aille, que t'aille. Donc le khura, ça, c'est que l'ism la, déjà, l'el, parmi shurut, que son ism et son khabar, son akira, que son ism vient directement après elle, et qu'il ne se répète pas. Ou il est, ou le riyat, ma ta'amel. Si ça se répète, il y a juste parfait. C'est pas obligatoire. Il y a juste hada ou hada. Ou à hukm ism la, il y a un mufradan, bouniya ala ma yunsabu bihi. D'accord ? Il sera même dit sur quoi les mansob. Si jamais c'est un mudaf, un shabih ibn mudaf, il sera mansob. Maintenant, si la se répète, si la se répète, on a dit dans la première, par exemple, dans l'exemple de la hawla wa la kuwa, si jamais il se répète, il y a plusieurs aujour. Premier lieu, si le premier ism la, qui est hawla, ça peut être une autre phrase, hein, on prend juste celle-là comme standard. Si jamais la première, yani, le premier ism la, il est يعني يجوز فيه الفتح والرفع. Tu peux dire لا حول ولا قوة ou tu peux dire لا حول. تمام. Tu peux dire لا حول ولا حول. نفن. لا حول ولا حول. Là on s'arrête là. On regarde pas le reste derrière. Tu peux dire les deux. لا حول ولا حول. تمام. Si jamais tu dis لا حول. Le deuxième nakira qui va venir après là, il y a trois wujuh dedans. Soit le fath, la hawla ou la kuwata, soit un nasb, la hawla ou la kuwatan, soit un raf, la hawla ou la kuwatun. Quand même. Et si jamais tu rends marfour le premier, et tu dis la hawlun, il y a deux wajj pour le deuxième ism là qui vient derrière. Soit un raf, la hawlun ou la kuwatun, ولا حول ولا قوة. Et si jamais tu fais un atf sur le ism la sans que la nous revienne, sans que la nous revienne, on a fi wajhan, araf wal nasb. Tu vas dire la hawla wa quwwatun ou la hawla wa quwwatan. T'as même hada? Taïb. Ça, c'est ce que je vais hada le jour. سبحانك وبحمدك لا إله إلا أنت استغفرك واتوب إليك